என்னை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே. விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே. இமய தேவி உமையுடன் இரு பிரிவில் வாழும் ஈசனே, இமய தேவி உமையுடன் இரு பிரிவில் வாழும் ஈசனே, எங்கும் எமக்கொரு காவல் அளித்திடும் ஏகலிங்க வாசனே, எங்கும் எமக்கொரு காவல் அளித்திடும் ஏகலிங்க வாசனே. அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே, ஐந்து முகத்தவனே, ஐந்து முகத்தவனே. திருமேனி மண்ணேற்றதோ இன்று புவியாள கல்லாகி தவமாற்றுதோ, பொன்னேற்கும் திருமேனி மண்ணேற்றதோ இன்று புவியாள கல்லாகி தவமாற்றுதோ, வண்ணமுடி தீ சுமக்கும் முகில்தானோ, வானிலைக்கு வானிலையே சிவம்தானோ, வண்ணமுடி தீ சுமக்கும் முகில்தானோ, வானிலைக்கு வானிலையே சிவம்தானோ. வளரும் போது புதிராய் நீ வாழும் போதும் புதிராய், உன் வருகை கூட புதிரின் வடிவமாகுதே, என் இதயம் உந்தன் லீலை எண்ணி பாடுதே. விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே, எங்கள் கண்ணில் தெரிந்து நெஞ்சில் கலந்த ஐந்து முகத்தவனே, ஐந்து முகத்தவனே, ஐந்து முகத்தவனே. கலியாடும் வினை தீர எதிராடுவாய், புலியாடை புனல் ஓடை உடல் சூடுவாய், இன்று கலியாடும் வினை தீர எதிராடுவாய். புன்னகைக்கும் பௌர்ணமியே அருணேசா, புண்ணியத்தின் பேரளவே வரமேதா, புன்னகைக்கும் பௌர்ணமியே அருணேசா, புண்ணியத்தின் பேரளவே வரமேதா. பூதமைந்தின் கோலம் நீ கால நாளும் காலம், உன்னால முண்ட நீல கண்டம் அமுதமே, நீ நினைவிருக்கும் பூந்தடாக குமுதமே. விண்ணை அளந்து மண்ணை பிளந்த அண்ணாமலை சிவனே,